இருக்கிற கண்ணாடியை எப்போ கழட்டுவோம், அதாவது கண்ணில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தான் நம்ம கண்ணாடியை போடுவோம். பொதுவாக சில பேருக்கு 0.5 அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே வருது. 0.5 அப்படிங்கிற பவர் வந்துட்டாலே எல்லாரும் கண்ணாடி போடுறோம். இந்த 0.5 அப்படிங்கிறது நாளடைவில் குறையுமா கூடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடுன்னு தான் சொல்லணும். யாருக்குமே 0.5ல இருந்த பவர் குறைஞ்சதா சரியா போனதா சரித்திரமே இல்லை. ஆனால் அதை சாத்தியமாக்குறதுக்கு நம்ம கையில் தான் வழி இருக்கு. கண்டிப்பாக நம்ம கண்களை குணப்படுத்த முடியும். கண்ணில் பவர் இருக்குது, அதுக்காக கண்ணாடி போடுறவங்க அந்த கண்ணாடியை தொடர்ச்சியாக போட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க கண்களை சரிப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு எப்பெப்பெல்லாம் அந்த கண்ணாடியை போடணும் அப்படிங்கிற அவசியம் வருதோ அப்போ மட்டும் கண்ணாடியை போட்டுட்டு மற்ற நேரங்களில் அந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்களை குணப்படுத்த முடியும். கண்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டா மரணம் வரைக்கும் கண்கள் நல்ல தெளிவான பார்வையோடு இருக்கும்.